ஆர் லிட்ரலி லேர்னிங் ஹவு டு திங்க் இன் திஸ் ஒர்க் ஷாப். வெளியில எல்லாரும் உனக்கு வாட் டு திங்க் சொல்லி கொடுப்பாங்க. சைட் அடிக்காத, பொறாம படாத, உன் திங்ஸ் எல்லாருக்கும் எடுத்துக்கூடு, ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு, என்ன யோசிக்கணும்னு சொல்லிட்டு தான் கத்து கொடுப்பாங்களே தவிர, நோபடி வில் டீச் யூ எப்படி யோசிக்கணும் when you are faced with a problem how to think, right? அது கத்தே கொடுக்க மாட்டாங்க. நீ ஸ்டார்ட் பண்ணிருக்கிற ஜேர்னி இட்ஸ் a journey of how to think. கத்துக்கிறது ரொம்ப சிம்பிள், ஆனா பிராக்டிஸ் பண்றதுக்கு இட் வில் டேக் a lifetime. ஆனா நான் சொல்றதுல 1% நீ பிராக்டிஸ் பண்ணியானா கூட you will be far ahead of everybody else. 1% பிராக்டிஸ் பண்ணியானா கூட மற்றவங்க எல்லாரும் இருந்தும் தனித்து தெரிவை, நீ என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறியோ உன்னால் அச்சீவ் பண்ண முடியும். உன் மைண்டு ப்ராப்ளமில் போனால் கூட உன்னால் திருப்பி கொண்டு வர முடியும். இன் அதர் வேர்ட்ஸ், யூ வில் பி த மாஸ்டர் ஆஃப் யுவர் டெஸ்டினி, ரைட்? நீ வேணான்னு சொன்னாலும் இன்க்ரீசிங்லி உலகமே கையில் ஃபோனோட தான் சுத்தம். ஸோ அது உனக்கு தேவை. ஆனால் வாட்ஸ் ஹேப்பனிங் இஸ், யுவர் ஜெனரேஷன் ஹேஸ் அ வெரி யூனிக் சேலஞ்ச். எனக்கு 21 வயசு முன்னாடி என் கையில் யாருமே அந்த கேட்ஜெட்டை கொடுக்கல. 21 வயசு என்னோட பிரெயின் ஃபார்ம் ஆகி முடிக்கிற வயசு. 21 வயசுக்கு மேலே என் மைண்டில் இருக்கிற ஒரு பிரெயின் செல்லும் செத்து போகுமே தவிர புதுசாக பிரெயின் செல் ஸ்டார்ட்டே ஆகாது. ஆனால் உன் பிரெயின் அப்படி கிடையாது. டீனேஜில் எந்த ஒரு பழக்கம் அடிக்ஷனாக மாறுமோ அது லைஃப் லாங் உன் கூட நிற்கும். அன்லெஸ் இஃப் யூ புட் இன் எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் டு பிரேக் இட். ரெண்டாவது ஃபைட், வென் யூ யூஸ் த கேட்ஜெட், வாட் இஸ் இட் வித், ஹூ இஸ் இட் வித்? யூ ஆர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் டெக்னாலஜி கம்பெனிஸ். அந்த டெக்னாலஜி கம்பெனிஸ் ஒருத்தனும் ஒரு மாசத்துக்கு 500 கோடியிலிருந்து 1000 கோடி ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றான். எந்த ஒரு ஃபேக்டர் மேல? நீ எவ்வளோ அதை யூஸ் பண்றையோ அவ்வளோ அவனுக்கு காசு. நான் உன்கிட்ட ஏண்டா நீ கஷ்டமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் எனக்கு பெரிய புராணம் சொல்லுவேன், நான் மேட்ச்சில் தோற்று போயிட்டேங்க, ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணங்க அதனாலன்னுவேன். ஏன்டா கஷ்டமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னால், எங்கள் அப்பா என்னை எக்ஸ்கர்ஷன் போக வேண்டான்னு சொல்லிட்டாரு, அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்டா கோபமாக இருக்கிறேன்னா, எங்கள் வீட்லேயே ஒரு சனீஸ்வரம் உட்காந்துன்னு இருக்குதுங்க என் தம்பி, உனக்கு ஒரு ஃபீலிங்க்கும் ஒரு காரணம் சொல்லுவேன். இல்லை, உன் ஃபீலிங்ஸ் தான் உன் சிச்சுவேஷன்ஸே க்ரியேட் பண்ணுது. இது வந்து கம்ப்ளீட்லி 180 டிகிரி ரிவர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் வெளில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்னா, நீ தோற்று போனால் கஷ்டமாக தானே இருக்கணும், யாராவது உன்னை பார்த்து சிரிச்சாங்கலாம் நீ அவமான தானே படணும். அண்ட் ஈவெண்ட் காசஸ் த இமோஷன். கிடையாது, சிச்சுவேஷன்ஸ்க்கும் இமோஷன்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. உன்னோட ஃபீலிங்ஸு, உன்னோட இமோஷன்ஸ், நீ தினம் தினம் எது சூஸ் பண்ணுறியோ, தட் இஸ் வாட் அட்ராக்ட்ஸ் லைஃப் சிச்சுவேஷன்ஸ். நீ உன்னோட மூளையை ஃபுல்லாக சேட்னஸ் வச்சு இறக்கியிருந்தியனா அது மேக்னெட் மாதிரி ஆகிடும். அது உன் லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி, இட் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் த சேட் ஈவெண்ட்ஸ் அண்ட் க்ரியேட் தோஸ் இமோஷன்ஸ். ரேஷ்னாலிட்டினா என்னது? பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னு ஒரு விஷயம் எல்லாரும் பேசுவானே, அதை கேள்விப்பட்டிருக்கிறியா? அப்படின்னா என்னது? ரீசனிங் ஸ்கில்ஸ். ரீசனிங் ஸ்கில்ஸ். ரீசனிங்னா ஒரு விஷயம் வரப்போ நிறைய பேர் இமோஷனில் மாத்திரம்தான் திங்க் பண்ணுவானுங்களே தவிர மண்டையை அப்ளையே பண்ண மாட்டானுங்க, மேலாக பார்ப்பாங்க. தே லிவ் லைக் அனிமல்ஸ். மிருகங்களுக்கு எத்தனை அறிவு, மனுஷனுக்கு எத்தனை அறிவு? அந்த 6வது அறிவு என்னது? எது நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி பார்க்கறது தான் மனுஷங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஸ்கில்லு. எது நல்லது எது கெட்டதுன்னு. இப்போ நான் நல்லது கெட்டதுன்ன உடனே எல்லாரும் எந்த லெவலில் திங்க் பண்ணுங்கன்னா, ட்ரக்ஸ்னா கெட்டது, ரைட்? ட்ரெஸ் அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணால் கெட்டது. இதெல்லாம் ஏற்கனவே உனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வாட் டு திங்க். ஐ எம் டீச்சிங் யூ ஹவு டு திங்க். அப்படின்றப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எது நல்லது கெட்டதுன்றதையே எப்படி நீ கண்டுபிடிப்ப? இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ அழகாக உன்னால் டிவிஷன் கொண்டு வர முடியுமோ அதுதான் பீயிங் ஹியூமன். அது என்னது? இந்த ஸ்கில் வந்து மனுஷங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்குமே கிடையாது. இதை நீ டிஸ்டிங்விஷ் பண்ணணுன்னா யூ ஷுட் ஹாவ் டூல்ஸ் டு திங்க். இந்த டூல்ஸ் உன் கையில் இருந்துச்சுன்னா உனக்கு நெகட்டிவ் இமோஷன் வரத்துக்கு முன்னாடியே உன்னால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ த ஃபஸ்ட்டு டூலுன்றது, ஒரு பையன் கதை சொன்னல, 40 மார்க்குக்கு கீழே ஒரு வாட்டி கூட வந்து மேலே வாங்கினது கிடையாது, தென் ஹி ஸ்டார்டட் ஸ்கோரிங் 90%. கீர்த்தி டாட் ஹிம் ஹவு டு ஸ்டடி. இது வரைக்கும் நீ கற்றுக்கின பிரெயின் ஸ்கில்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவங்க கற்றுக் கொடுக்குற இந்த மெமரி ஸ்கில்ஸு, ஸ்டடி டெக்னிக்ஸை நீ கற்றுக்கிட்டியான்னா, நீ 3 மார்க் வாங்குற பீஸாக இருந்தால் கூட கேரண்டி ஸ்டெப் பை ஸ்டெப் யூ கேன் கோ ஃபார் 90% இன் அ வெரி ஷார்ட் டைம், வெரி ஷார்ட் டைம். ஸோ சின்சியராக அவங்க சொல்கிறத கற்றுக் கொடுத்துக்கோங்க. யூ வில் சி மேஜிக் அன்ஃபோல்ட் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஐஸ். யூ வில் சி மேஜிக், கேரண்டி. ஓகே, கிவ் அ பிக் கிளாப். ஸோ இவ்வளோ நேரம் நான் எடுத்த கிளாஸ் எதுக்குன்னா, ஸோ தேட் யூ கேன் பி எக்ஸலண்ட் இன் வாட் எவர் யூ டூ. டிப்ரெஷன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மாலுக்கு போகிறாங்க, என்னால் போக முடியல, என்ன விடமாட்டேன்றாங்க, இதான் இந்தம்மாவோட ப்ராப்ளம். இதுக்கு யார் எக்கோ கொடுப்பா? உருப்படாத பீஸுங்க கூட சேர்ந்து. ஓகே, கொஞ்சமாக வர ஃபீலிங்ஸை அப்படியே கிருஷ்ணா லூத்தி, ஏன் நீ அன்றைக்கு வரவே இல்லையாடி, அவன் உன் சீட்டையே எட்டி எட்டி பார்த்துனருந்தான் அப்படின்னா இங்கே என்ன பறக்கும்? பட்டாம்பூச்சி. பி வெரி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா ஹியூமன் மைண்டோட டெண்டன்சி என்னென்னா, எது ஈஸியோ எது ஜாலியோ அதை லிமிட்டே இல்லாமல் பண்ணிகிட்ருக்கணும்னு சொல்லிட்டு தோணும், எது கஷ்டமோ எதுக்கு எஃபர்ட் எடுக்கணுமோ அதை 5 நிமிஷம் பண்ணுறதுக்குள்ளே போர் அடிச்சிடும், சே அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். ஆனால் கிரேட் பர்சன் யாருன்னா, எது கஷ்டமோ எது பிடிக்கலையோ அதை பிடிக்க வைக்கிறதுக்கு, பழக்கிக்கிறதுக்கு, அதை மாஸ்டர் பண்ணுறதுக்காக டெய்லி ஸ்டெப் எடுக்கிறாங்க. பாரு, அவங்க இன்றைக்கி எடுக்கிற ஸ்டெப்பு ஒரு சின்ன ஸ்டெப்பு தான், நாளைக்கு எடுக்கிற ஸ்டெப்பு ஒரு சின்ன ஸ்டெப்பு தான், பட் வென் தே ஆர் கன்சிஸ்டன்ட், ஸ்மால் திங்ஸ் வென் ரிப்பீட்டட் கன்சிஸ்டன்ட்லி லீட்ஸ் டு கிரேட் ரிசல்ட்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். Do you realize the seriousness of the problem? உங்கள் குழந்தைங்க மாத்திரம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம் உங்கள் உலகத்தில் இருந்து நீங்கள் இல்லைன்னா செம டேஞ்சர். நீங்கள் இருக்கணும். அதே சமயத்தில் இருக்கிறப்பெல்லாம் நீ ஏன் முடியை இப்படி வச்சிருக்கிற, ஏன் ஜட்டியை போடலை, ஏன் மூக்குக்குள்ளே விரலை விட்ட, ஏன் அப்படி போனேன் இப்படி போனேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு மேனேஜராக இருந்தீங்க, உங்கள் குழந்தை 18 ஆகுது எப்போ ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு, தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் யூ டன் பாயின்னு சொல்லிட்டு கிளம்புவோம். நம்ம காலம் மாதிரி கிடையாது. அட்லீஸ்ட் நம்மளுக்கு கொஞ்சம் நியாயம் தர்மம் மைண்டில் இருந்து, நம்ம அப்பா அம்மாவை பிடிகள்னா கூட, மாமியார் மாமனாரை பிடிகள்னா கூட, ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்ருக்குறோம். இப்போல்லாம் வர பசங்க இப்போவே அவங்க அம்மா கூட பேசி 3 ஆகுது, 4 ஆகுது. வெரி குட் க்வெஸ்சன். எதுக்காக திட்டுறீங்க நீங்கள்? ஃபோன் எடுக்கிறாங்க, படிக்கலை, ஸ்பெண்டிங் டைம் ஆன் லேசினஸ், டைமே புரிஞ்சுக்கிறது கிடையாது, மேனேஜ் பண்ணுறது கிடையாது. இது எல்லாமே ஒருத்தவங்களோட பிஹேவியரில் இருக்கிற ப்ராப்ளம்னு சொல்கிறீங்கள, இது எல்லாமே பிரெயின் ப்ராப்ளம். அது எப்படி எல்லார் குழந்தையும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுது? நீங்கள் நினச்சின்னு இருக்கிறீங்க உங்கள் குழந்தை மாத்திரம்தான் ஃபோனை வச்சு விளையாடின்னு இருக்குதுன்னு. இங்கே எத்தனை பேரோட குழந்தைங்க ஃபோனை வச்சுன்னு விளையாடின்னு இருக்கிறாங்க, கை தூக்குங்க. எத்தனை பேரோட குழந்தைங்க சோம்பேறியாக இருக்கிறாங்க, கை தூக்குங்க. படிப்புனாலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேந்து, கை தூக்குங்க. அவன் திங்ஸாக அவன் பொறுப்பாக வச்சுக்கிட்டா போதுங்க, அந்த பொறுப்பு கூட இருக்க மாட்டேந்து, கை தூக்குங்க. ஃப்ரெண்ட்ஸே உயிராக இருக்கிறான், கை தூக்குங்க. ரைட், ஸோ 90% ஆஃப் இஷ்யூ வந்து பிரெயின் இஷ்யூ. டீனேஜ் பிரெயின்ன்றது மெச்சூர் ஆகிறதுக்கு 21 ஆகும். எவ்வளோ? 21 ஆகும். நீங்கள் எதிர்பார்க்குற டைம் மேனேஜ்மெண்ட், நீங்கள் எதிர்பார்க்குற டிசிஷன் மேக்கிங் ஸ்கில், நீங்கள் எதிர்பார்க்கல படிப்பில் இருக்கிற காக்னிஷன் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாமே ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், இந்த பிரெயினோட ஃப்ரண்ட் பார்ட் டெவலப் பண்ணாதான் நடக்கும். ரைட், ஃப்யூச்சரை பற்றின நினப்பு அது இல்லாமல் இருப்பாங்க. ஃப்யூச்சரை பற்றின நினைப்பு வரதே ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வளர்ந்தா தான் வரும். ஆனால் இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் தான் பிரெயின்லேயே லாஸ்ட்டாக டெவலப் பண்ணுற ஒரு ஆர்கன், அது மெச்சூர் ஆகிறதுக்கு 20 ஆகும். ஸோ ஃபைனலாக இந்த டீனேஜ் பிரெயினோட டெவலப்மெண்ட்டுக்கு, இஃப் தேர் இஸ் ஒன் திங் யூ கேன் டூ ஆஸ் அ ஃபாதர், ஆஸ் அ மதர், அது பண்ணாலே போதும், மித்ததெல்லாம் நேச்சுரலாக நடக்கும். அப்படின்னா வாட் டு யூ திங்க் இஸ் த ஒன் திங் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட்? 15,000 ஒர்த் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட லைஃப்பை பற்றியும் புரியல, மனசு பற்றியும் புரியல, நீங்கள் 15 வருஷம் பண்ண டேமேஜை 3 நாளில் மாற்றி கொடுடின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, குத்துதா?